கௌரி கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, கௌரி கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. வசுதேவ தவ பால அசுர குல கால, வசுதேவ தவ பால அசுர குல கால, சசிவதன ருக்மிணி சத்யபாமலோல, வசுதேவ தவ பால அசுர குல கால, சசிவதன ருக்மிணி சத்யபாமலோல, கௌரி கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. கொத்தோட வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி, கோப்புடைய பல்தலுக்கு மேல் கட்டு கட்டி, கொத்தோட வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி, கோப்புடைய பல்தலுக்கு மேல் கட்டு கட்டி, கௌரி கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, கௌரி கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, வைபோ